श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्य वर्यो में सन्निधत्ताम सदा हृदि இந்த சம்சயம் சம்சய நிவாரணம்னு சொல்லக்கூடிய இந்த நிகழ்ச்சி ரொம்ப நாள் கழிச்சு இப்ப தொடர்கிறது. இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றது என்னவென்று கேட்டால், ஒவ்வொருத்தரும் தன்னுடைய விருத்தி அவரவர்களுடைய விருத்தின்னுக்க தொழில்னு சொல்லி சொல்றது, இல்ல இந்த பணம் சம்பாதிக்கிறது குடும்பத்துக்காக குடும்ப ரட்சணத்துக்காக பணம் சம்பாதிக்கிறதுக்கெல்லாம் இந்த விஷயங்கள்ல என்ன மாதிரி நடந்துக்கணும், யாரெல்லாம் எப்படி எப்படி எல்லாம் நடந்துக்கணும் அப்படின்றத பத்தி நாம இன்னைக்கு அந்த சந்தேகத்தெல்லாம் பத்தி பேசப்படும். பணம் எவ்வளவு சம்பாதிக்கலாம், எவ்வளவு வேணா சம்பாதிக்கலாமா, பணம் சம்பாதிக்கச்சு, அதாவது பணம்ன்றது இல்லை, எல்லாமே இந்த திரவியார்ஜனங்கள் பண்ணச்சு, என்ன மாதிரி எண்ணத்தோட பண்ணணும், மேல மேல பணம் சம்பாதிச்சிருந்தோம்னாக்கா அந்த சம்பாதிக்கிறதுலயே நோக்கு போயிடுத்துனாக்கா நமக்கு நல்ல காரியம் பண்றதெல்லாம் எண்ணமே இல்லாத போயிடுமே, அது மறுபடியும் இந்த கர்ம பந்தத்திலேயே ஈடுபட்டு இந்த சம்சாரத்திலேயே இருக்கா மாதிரி பண்ணுமே தவிர சம்சாரத்திலிருந்து வெளியில போறதுக்கு வழியே இல்லாத போயிடுமே, இல்ல பணமே சம்பாதிக்காத இருக்கலாம், இந்த சம்பாத்தியத்திலாம் ஈடுபாடு இல்லாமல் வைராக்கியத்தோட இருந்தாக்கா அவாவா குடும்பத்தை ரட்சணம் பண்ணணும், தன்னுடைய பிராணதாரணம் முக்கியம், இதுக்கெல்லாம் இந்த அர்த்தார்த்தம்ன்றது தேவைப்படுறது, இந்த குடும்பத்தை ரட்சணம் பண்றத விட்டுட்டு ஏதோ பெருமாள் அவர் யார் எப்படி படைச்சாரோ படைச்ச மாதிரி பெருமாள் பாத்துக்கிறேன் நான் என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு தனக்கு ஒன்றும் பொறுப்பு இல்லைன்னுட்டு தட்டு கழிச்சுட்டு போலாமா, எப்படி நடந்துக்கணும் அப்படின்றத பத்தி இன்னைய தினத்துல நாம பேசப்படுவோம். இதுல மனுஸ்மிருதி யாஜ்ஞவல்க்ய ஸ்மிருதி இந்த மாதிரி ஸ்மிருதிகள்ல மகர்ஷிகள்லாம் நாம எப்படி நடந்துக்கணும்ன்றத பத்தி சொல்லிருக்க, கீதையிலையும் பெருமாள் சொல்லிருக்க எப்படி பண்ணாக்க இது தர்மமாக ஆகும், எப்படி பண்ணா அதாவது எந்த மாதிரி சம்பாதனம் பண்ணமானாக்கா திரவியார்ஜனம் பண்ணமானாக்கா தர்மமாக ஆகும், எந்த மாதிரி எண்ணத்தோட சம்பாதனம் பண்ணமானா அது அதர்மமாக ஆகும், இல்ல மேல மேல சம்சாரத்துக்கே காரணமாகும்ன்றதெல்லாம் பத்தி கீதையிலையும் சொல்லியிருக்க, இது ரெண்டையும் சேர்த்து நாம இன்னைய தினத்துல நாம பார்க்க போறோம். இங்க முதல் கேள்வி, பிராமணனா இருந்திருக்கிறவன் எப்படி நடந்து கொள்ளணும்ன்றது. பிராமணனா இருந்திருக்கிறவன் தன்னுடைய ஆயுட்காலத்தை நாளா பிரிச்சுக்கணும்னு சொல்லிருக்கு. யாருக்கு ஆயுட்காலம் தெரியும், எனக்கு 90 வயசு இருக்குமா 80 வயசு இருக்குமா எத்தனை வயசு இருப்போன்றது எப்படி தெரியும் அப்படின்னு ஒரு ப்ராபபிலிட்டிய கொண்டுதான் இந்த இடத்துல சொல்லி சொல்லணும். ஒரு மனுஷன் இருந்தான்னாக்க இன்னை தினத்துல ஒரு லாங்கிவிட்டி இதுல வரைச்சே பார்த்தோம்னா 70 வயசு 80 வயசு இருக்கலாம் சாதாரணமா இருந்துட்டு இருக்கா எல்லாரும். அப்ப அந்த மாதிரி நாம எடுத்துட்டோம்னாக்க நம்மளுடைய ஆயுசு வந்து 100 வயசே சதா இருவை புருஷகான்னு சாஸ்திரத்துல சொல்லிருக்கு, 100 வயசே எடுத்துட்டா கூட அதனுடைய முதல் பாகத்துல வரைச்சே அதை நாளா பிரிச்சு அதை முதல் பாகத்துல வரைச்சே அத்தியனம் நாம நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு குருகுல வாசம் பண்ணி பிரம்மச்சரியத்தை அனுஷ்டிச்சு நல்ல விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிருக்கு. ரெண்டாவது பாகம் இருக்க அடுத்த ஒரு 25 வருஷம்னு வச்சுப்போமே, அந்த பாகத்துல கிரகியாக இருந்து கிரகஸ்தனாக இருந்து தர்மத்தை அனுஷ்டிக்கணும். கிரகஸ்தாசிரம தர்மம், இந்த கிரகஸ்தாசிரமே தர்மானுஷ்டானத்துக்காக தான் ஏற்பட்டது. அங்க சீதா பிராட்டிய கல்யாணம் பண்ணி கொடுக்கச்சேயே ஜனக மகாராஜா சொல்ற, இயம் சீதா மமசுதா சகதர்ம சரீதவ என்பதாக நீ ராமனை பார்த்து சொல்ற வார்த்தை, நீ சரணாங்கத ரட்சணம் சத்தியவதனம் பொய் சொல்லாமல் இருக்கிறது போன்ற ஒரு தர்மங்களை நீ அனுஷ்டிக்கிற, எந்தெந்த தர்மங்களை விசேஷமாக நினைச்சுட்டு நீ அனுஷ்டிக்கிறியோ அப்படி தர்மத்தை அனுஷ்டிப்பதற்கு உறுதுணையாக சீதா பிராட்டி இருப்பா, என் பொண்ணு இருப்பா அப்படின்னு ஜனக மகர்ஷி மகாராஜா சொல்லி கன்னியாதானம் பண்ணி கொடுக்கிறேன். ராமன் இப்படி கிரகஸ்தாசிரமம்ன்றதே முழுக்க முழுக்க தர்மானுஷ்டானம் பண்றதுக்காக ஏற்பட்டது தான். ஆகையால நாம வந்து இந்த கிரகஸ்தாசிரமம் மீதி ரெண்டு ஆசிரமத்தை மீதி ரெண்டு பாகத்தை பத்தி அப்புறம் பார்க்கலாம். இந்த கிரகஸ்தாசிரமத்தில் இருந்து தர்மானுஷ்டானம் பண்ணணும்னாக்க அந்த தர்மானுஷ்டானம் பண்றதுக்கு ஏற்ற வசதி நமக்கு இருக்கணும், அதுக்கு உண்டான சௌகரியம் இருக்கணும். அப்படி சௌகரியம் இருக்கச்சே அந்த சௌகரியத்தை எப்படி ஏற்படுத்திக்கிறதுன்றதெல்லாம் பத்தி தான் இப்ப பேச போறது. சரி, நாம எப்படி இருக்கணும் அப்படின்னா, பிராமணனா இருக்கிறவன் எல்லா சமயத்திலையும் மீதி பிராணிகளுக்கு ஒரு துரோகம் வராதபடி, துன்பம் ஏற்படாதபடி நடந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லிருக்க. அத்ரோகேணைவ பூதானாம் அல்பத்ரோகேணவா புனகான்னு சொல்லிருக்க. பாம்பு கடிக்க வருது, பாம்பு இதுக்கு அத்ரோகம், பாம்பு அடிச்சாக்கா இது வந்து துரோகம், பிராணி ஹிம்சை, பிராணி வதம். ஆகையால பாம்பு அடிக்காத இருக்கிறதா, அது என்ன பண்ணும், நம்மளை கடிச்சிடுமே. அப்ப என்ன பண்றது அப்படின்னா, அல்பத்ரோகேண அப்படின்னு சொல்லிட்டோம். அல்பத்ரோகம் அப்படின்னாக்க அதுக்கு கொஞ்சமா ஒரு துன்பத்தை ஏற்படுத்துறது. அந்த பாம்புக்கு என்ன பண்ணுவா, அந்த காலத்துல தான் பாம்பு பிடிக்கிறவன கூட்டம் வந்து பாம்பை பிடிச்சிட்டு அந்த பல்லுல விஷம் இருக்கும், அந்த பல்லுல விஷம் இருக்கும், அதை எடுத்துட்டு அந்த பல்ல பிடுங்கிட்டு பழையபடி அதை சஞ்சரிக்க விட்டுடுவான் பாம்பு, அது பாட்டுக்கு அது போயிட்டு இருக்கும். இந்த தேள் இருந்ததுன்னாக்க அந்த தேள்ல கொடுக்குல விஷம் இருக்கும், அந்த கொடுக்கை மாத்திரம் கட் பண்ணி விட்டுட்டு அது பாட்டுக்கு அது போயிடும். அது மறுபடியும் கொடுக்கு வருமா இல்ல கொடுக்கு போயிட்டு அது போயிடுமா அந்த ஜந்துவே போயிடுமான்றதெல்லாம் தெரியாது நமக்கு. அந்த தேளை அடிக்கிறத காட்டிலும் அது அல்பத்ரோகம்னு சொல்றது இது பண்றதுன்றது குழப்பம். இது ஒரு திருஷ்டாந்த எடுத்துக்காட்டுக்காக சொல்றது. நாம மனசுல எப்பவுமே பிராணிவதமோ பிறரை துன்புறுத்தி நாம சம்பாதிக்கணும்ன்ற எண்ணம் நமக்கு இருக்கக்கூடாது. முதல்ல நமக்கு வர சம்பாத்தியம் பிறருடைய கஷ்டத்தினால நமக்கு வரக்கூடாது. அவ வயறு எரிஞ்சுட்டு நமக்கு கொடுக்குற மாதிரி நாம அந்த காரியத்தை நாம பண்ணக்கூடாது, அவரை துன்புறுத்தி நாம பண்ணக்கூடாது அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இந்த சம்பாத்தியத்துல ரித்தம் அமிர்தம் மிருதம் பிரமிருதம் சத்யான்ருத்தம் இப்படின்லாம் பல விதமாக அந்த சம்பாத்தியம்ன்றது சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப அந்த காலத்துலாம் என்ன பண்ணுவா அப்படின்னாக்க, இது ஆறு விதமான ஜீவனோபாயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. இதுல உஞ்சம் சிலம் அப்படின்றது ரெண்டு. அதாவது யாருக்கும் சொந்தம் இல்லாத ஒரு நிலம், ஒரு பொதுவா இருந்திருக்கிற நிலம், அந்த நிலத்துல தானாக விளையற ஒரு தானியங்கள், அந்த தானியங்களை அதுவும் கீழே உதிர்ந்து போனது, அதை பொறிக்கிண்டு வந்து அந்நிய ஆகாரத்துக்கு சாப்பிட்றது வச்சுக்கிறது இருக்க, இது உஞ்சம். சிலம் அப்படின்றது என்னன்னா, இதே மாதிரியே தானியம் யாருக்கும், அதாவது எல்லா பொதுவான நிலம், ஒத்தருதுன்னு இல்லாத பொதுவா இருந்துருக்கிற நிலம், அந்த நிலத்துல விளைஞ்சது எப்படியா இருந்தாலும் அது கீழே விழ போறது, விழைச்சி அதை கொத்து கொத்து அதை அறுவடை பண்ணிட்டு வந்து அதுல இருந்து எடுத்துட்டு வந்து சாப்பிடுறது இருந்துருக்க, இது உஞ்சம்னு சொல்லி சொல்றது. அமிர்தம் அப்படின்னு சொன்னா, ஒத்தரிடத்துல போய் யாச்சிக்காமல் நம்மளுடைய முயற்சியினால அல்லது தானா வரக்கூடியது, அப்ரயத்னா கிருதா சேவியாகன்னு சொல்லிட்டு நாம இதுக்கோசரம் அலையக்கூடாது, அதுவா வரது இருக்க, அது அமிர்தத்துக்கு தொல்லும். யாச்சிக்கிறதுன்றது இருக்க, அது ஒரு மரணத்துக்கு சமானம். அதாவது ஒருத்தரை போய் கேட்கிறோம், கேட்கச்சே அவன் சுகுருத்தா இருந்து சந்தோஷமா கொடுத்தான்னா போச்சு, இவன் என்னடா ஹிம்சையா போச்சு இவனுக்கு கொடுக்க வேண்டி இருக்கேன்னு அவன் நினைச்சுண்டு கேட்கறது இருந்தாக்க, அதுவும் அவனுடைய கட்டத்தில இருந்து கொடுக்கறதா தான் ஆகுமே தவிர அது மரணத்துக்கு சமானம். அது யாச்சிச்சு பெறதுன்றது. ஆகையால இந்த யாச்சக விருத்தின்றது இருக்க, இது ரொம்ப ரொம்ப இல்ல இல்ல உஞ்சவருத்தி பண்ண சொல்லிதானே இருக்கு, சாமி தேசிகன் கூட உஞ்சவருத்தி தானே பண்ணிருந்தேன் அப்படின்னா, உஞ்சவருத்தின்றது யாச்சனை இல்ல, பிச்சை இல்ல, நீ எனக்கு இது கொடு அது கொடுன்னு கேட்கல. அதுக்கு அடுத்தது சொல்ல போறோம் நம்ம, அந்த அயாச்சித்தம் மிருதந்து யாச்சித்தம் பைட்சம் பிரமிருதம் கர்ஷணம். இந்த பிச்சை எடுக்கிறதுன்றது இருக்க, இந்த கேட்கறது உஞ்சவருத்தி பண்றதுக்கு மகான்கள் எழுச்சு யாரும் பௌதிபிக்ஷான் தேகின்னு கேட்டு உஞ்சவருத்தி பண்ண மாட்டான். அவ பெருமாள் திருவாராதனத்துக்காக அவ அஸ்வஸ்தன விருத்தின்னு வச்சுருக்கா, நாளைக்காக வச்சுக்காத, அன்னன்னைக்கு என்ன பெருமாள் சங்கல்பிக்கிறாரோ அதன்றத வச்சுருக்கா. அந்த சங்கல்பம் நம்ம மூலமா இருந்தா ஆகட்டும்னு சந்தோஷப்பட்டு கொடுக்கறது தானே தவிர, நீ கொடுக்கலையேன்னு உன்னை யாரும் வாசல்ல நின்றுட்டு அவ கேட்க போறவா இல்ல உஞ்சவருத்தியில. இதுதான் உஞ்சவருத்திக்கும் இதுக்கும் வச்சதும் நம்ம பெரிய வாழலாம் அதை பின்பற்றினதற்கு காரணம். சத்தியாமிரதம்னு ஒண்ணு, இது மெய்யாகவும் பொய்யாகவும் இருந்துருக்கிறது இருக்க, இது சத்தியாமிரதம். இப்ப இந்த சத்தியாமிரதம்ன்றது இப்ப இந்த வணிகர்கள் எல்லாம் பண்ற தொழிலாம் இருந்துருக்க, அது பொய்யும் உண்மையும் ரெண்டும் இருக்கும், அதுல பொய்யும் இருக்கும் உண்மையும் இருக்கும், எப்படி ரெண்டுமா இருக்கக்கூடியதாக இருந்தது இது ஜீவலான் இருக்கு. வட்டி வாங்கி ஜீவிக்கிறது இருக்க, அதுவும் இதுல அடங்கிறது. வட்டி வாங்கி ஜீவிக்கிறதுனா வட்டிக்கு விட்டு ஜீவிக்கிறதுலயும் பிராமணன் வட்டிக்கு விட்டு ஜீவிக்க கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்லிருக்கு. வட்டிக்கு இப்ப எனக்கு வேற இது இல்லை, என்னால உழைக்க முடியாது, நான் வந்து ஏதோ எனக்கு நான் சேர்த்து வச்சிருந்த பணத்தை அதுக்கு எதனா ஒரு வட்டி வந்ததுன்னாக்கா அந்த வட்டி மூலமா நான் வந்து என்னுடைய ஜீவிக்கையை தள்ளலான்ற ஒரு நிலையில ஒருத்தர் இருக்க, அப்படி வட்டி வாங்கிட்டு ஜீவிக்கிறதா இருந்தாக்கா அதுக்கும் ஒரு வரையறை இருந்துருக்கு, யார் தான் எவ்வளவு வட்டி வரைக்கும் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த காலத்துல ஒரு ரூபாய் வட்டின்னு சொல்லுவா, 100 ரூபாய்க்கு ஒரு மாசத்துக்கு 1 ரூபாய் வீதமாக வட்டி கொடுக்கப்படும் சொல்லி அந்த பாண்டுன்னு எழுதுவா, அதுல எழுதுச்சு அந்த மாதிரி எழுதுவா. அந்த 1 ரூபாய் வட்டின்றது மேக்சிமம் வட்டி, அந்த 1 ரூபான்றது இப்ப பார்த்தோம்னா 12% ஆனுவல் இதுல பார்த்தோம்னா அது 12% ஆகுது. 12%க்கு மேல வட்டி வாங்கி நாம ஜீவனம் பண்ணக்கூடும், அது பண்ணாக்க ரொம்ப ரொம்ப தப்பு. அதே சமயத்துல இப்ப நாம சேர்த்து வச்சுக்கிறோம், தானியங்கள்லாம் சேர்த்து வச்சுக்கிறோம், தானியமோ வஸ்துக்களை சேர்த்து வச்சுக்கிறோம். இதுல 3 விதமான சேமிப்பு சொல்லப்பட்டிருக்கு. அவ குடும்பத்துக்கு வேண்டிய ஆகாரத்துக்காகவும் அன்ன ஆகாரம் உடை போஷணம் இவை எல்லாவற்றுக்குமா சேர்த்து 3 வருஷம் வரைக்கும் எவ்வளவு செலவாகுமோ அந்த அளவு சேமித்து வச்சு கொள்ளலாம் அப்படின்னு ஒரு சாஸ்திரம் சொல்லிருக்கு. 3 வருஷம் வரைக்கும் இருக்கிறதுன்றது ஒண்ணு, அதுக்கு போதுமான அளவு இந்த உணவுப் பொருள்களோ இல்ல ஆடை ஆபரணங்களோ இதெல்லாம் சேர்த்து வைக்கலாம்னு சாஸ்திரத்துல சொல்லிருக்கு. அதே மாதிரி 1 வருஷத்துக்கு இருக்க மாதிரி சேர்த்து வச்சுக்கலாம்ன்றது ரெண்டாவது பட்சம். 3வது பட்சம் 3 நாளைக்கு இருக்க மாதிரி சேர்த்து வச்சுக்கிறது. 4வது பட்சம் நாளைக்குன்னு வச்சு வைக்காத, ஈஸ்வரன் நாளைக்கு வேண்டியதை நாளைக்கு சம்பாதி கொடுப்ப என்கிற ஒரு எண்ணத்தோட, இன்னைக்கு என்ன பெருமாள் சங்கல்பிக்கிறாரோ அது போருன்ற எண்ணத்தோட இருக்கிறது இருந்துருக்க இது 4வது பட்சம். இதுல கடைசியில சொன்னவாதான் உத்தமமான வாழாக கருதப்படுகிறார். ஏன்னா அந்த பெருமாள் இடத்துல அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் இருக்கு, பெருமாளுடைய படைப்புல நாம இருக்கச்சே நம்மளை பெருமாள் ரட்சணம் பண்ணுவேன்ற ஒரு விசுவாசம் இருக்கிறதுனால இன்னைக்கு என்ன பெருமாள் கொடுக்கிறாரோ அது போதும், நாளைக்கு என்ன கொடுக்க போறோ நாளைக்கு கொடுக்க போறேன் அப்படின்ற ஒரு விசுவாசம், இப்படிப்பட்ட ஒரு எண்ணத்துல நாம இருக்கணும்னு சொல்லி சொல்றோம். இதெல்லாம் அந்த காலத்துக்கு, இந்த காலத்துல இருக்கிற வாழ்க்கு இது எல்லாம் எப்படி நாம இத அப்ளை பண்றது, அதாவது இந்த விஷயங்களை நாம எப்படி நாம தீர்மானம் பண்றது அப்படின்னு சொல்லி சொல்றோம். உங்களால யாரால என்ன சொல்ல முடியறதா, இப்ப ரிட்டையர்மெண்ட் ஆன உடனே ஒரு காலத்துல வந்து ஸ்தூலமா அந்த பென்ஷன் மாதிரி இல்லாத பெருசா பணம் வந்ததுன்னாக்கா அதை நிறைய பூரியா வச்சு வச்சிருந்தா, பிஎஃப் எல்லாம் வச்சு வச்சிருந்தாக்கா அது ரொம்ப உபயோகமா இருக்கும் அப்படின்னு எல்லாம் நினைச்சிருந்த காலம். இப்ப அதுக்கு வட்டி எல்லாம் இப்ப ரொம்ப குறைஞ்சு போயிட்டதுனால அந்த பிஎஃப் காட்டிலும் பென்ஷனே பலமா இருந்துருக்கு, பென்ஷனே நிறைய வரும்னு எல்லாம் இப்ப நாம நினைக்கிறோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி எல்லாம் இப்ப நினைக்கிறோம். இப்ப எத்தனை நாளைக்கு எவ்வளவு சேர்த்து வச்சாக்கா போறன்ற எண்ணம் யாராலேயா சொல்ல முடியும்? யாராலையும் சொல்ல முடியாத ஒரு நிலையில இருந்து அப்ப எவ்வளவு வேணா சம்பாதிக்கிறது, எவ்வளவு வேணா போறது, எவ்வளவு சம்பாதிச்சாதான் இது போற போகுது, அதுக்கு ஒரு முடிவே இல்லாத இருக்க போறது, இது எப்படி சம்பாதிக்கிறது, எவ்வளவு சம்பாதிக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னா அங்கதான் மனசுன்றத ஒண்ணு பார்க்கும். அந்த போ எது கிடைச்சிருக்கோ கிடைச்சிருக்கிறத கொண்டு நாம நடத்துக்க சந்தோஷப்பட்டு நாம இருந்தோமானாக்க நம்மளுடைய ஒரு ஆரோக்கியமும் நல்லா இருந்துட்டு இருக்கோம், மனசும் ஒரு சந்தோஷத்தோடு இருந்துட்டு இருக்கும். ஈஸ்வரன் நம்மளை சிருஷ்டி பண்ணச்சேயே யாகங்களையும் சிருஷ்டி பண்ணிதான் நம்மளை சிருஷ்டி பண்ணுற. சஹயஜ்னே பிரஜா சிருஷ்டா புரோவாச்ச பிரஜாபதி அனேன பிரசவிஷ்யத்வம் ஏஷவோஸ்து இஷ்ட காம துக்கு அப்படின்னு சொல்ற. நம்மளை சிருஷ்டி பண்ணச்சே யாகங்களையும் படைச்சு நீ என்ன பண்ணு, இந்த யாகங்கள் எல்லாம் நீங்க பண்ணுங்கோ, பண்ணாக்க அனேன பிரசவிஷ்யத்தம் நீங்க என்னத்தை சம்பாதிக்கணும், நீங்க என்னென்னலாம் விரும்புறதோ விரும்புறதெல்லாம் சம்பாதிச்சு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிருக்க. இங்க யாகம்ன்ற சப்தத்தினால எஜ தேவ பூஜாயான்னு பகவத ஆராதனத்தை சொல்லி சொல்ல. நாம படைக்கச்சேயே பெருமாள் நம்மளை சிருஷ்டி பண்ணச்சேயே நமக்கு வந்திருக்கிற கொடுத்திருக்கிற ஐஸ்வர்யமும் கூட எதுக்காக கொடுத்திருக்கேன்னாக்க இந்த ஐஸ்வர்யத்தை கொண்டு பகவத ஆராதனம் பண்ணணும், பாகவத ஆராதனம் பண்ணணும், பாகவதர்களுக்கு பண்ணணும், எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணணும், இதுக்காக தான் ஏற்படுத்தி கொடுத்திருக்க. அதை விட்டுட்டு நாம நம்மளுடைய பிரயோஜனத்துக்காக நம்மளுடைய சுகத்துக்காகவே இதை நாம இந்த வஸ்துக்களை நாம உபயோகப்படுத்தினாக்க ஸ்தேன ஏவ சகான்னு சொல்லி சொல்ற அவ திருடனாக கருதப்படுகிறார்னு சொல்ற. நம்மள்கிட்ட ஒரு ரூபா கொடுத்திருக்காரு, இது வந்து பிரம்மாண்டத்துக்கு இன்னைக்கு உற்சவம் பண்றதுக்காக இந்த ரூபா 1000 ரூபாய் கொடுத்திருக்கேன், இந்த கோவில்ல இன்னைக்கு உற்சவம் பண்ணுன்னு சொல்லி கொடுத்தாருனாக்க அந்த 1000 ரூபாயும் நான் அந்த உற்சவத்துக்காக தான் நான் செலவு பண்ணும் வந்து. அதை விட்டுட்டு நான் எனக்காக நான் செலவு பண்ணிட்டேன்னாக்கா நான் திருடனா தானே கருதப்படுவோம். ஆகையால அந்த மாதிரி எனக்கு கொடுத்திருக்கிற ஐஸ்வர்யம் பகவத ஆராதனத்துக்கு பாகவத ஆராதனத்துக்காக கொடுத்திருக்க. அந்த மாதிரி நாம எப்படி நினைக்கணும் அப்படின்னாக்கா நாம சம்பாதிக்கிற சம்பாத்தியம் எல்லாமே என்னுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக இருக்கு. நான் கிருஹஸ்தனா இருக்கேன், என்ன நம்பி 2 பசங்க இருக்கா, மனைவி இருக்கா, அப்பா அம்மா இருக்கா, இவ எல்லாரையும் ரட்சணம் பண்ணணும், இவளை ரட்சணம் பண்றதுன்றது என்னுடைய கடமை, அந்த கடமையை நிறைவேற்றுவதற்காக நான் சம்பாதிக்கிறேன் ஒண்ணு. அதுக்கு எவ்வளவு சம்பாதிச்சா போறோம் அப்படின்றது அங்கேயும் வரச்சே இப்ப என்னுடைய சம்பாத்தியம் நாம என்ன நினைக்கணும், பெருமாள் கொடுத்துறதே இந்த பகவத் ஆராதனத்துக்காக சக யஜ்னை பிரஜா சிருஷ்டுவான்னு சொல்லியிருக்க. அப்படின்னால இந்த யாகங்கள் பகவத் ஆராதனத்துக்காக, பாகவத ஆராதனத்துக்காக நான் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த எண்ணத்தோட சம்பாதிச்சோமானாக்க அப்ப தோஷம் இல்லை. என்னுடைய சுகத்துக்காக நான் இந்த வீடு கட்டுறேன், நான் பெருசா இருக்கணும், மாளிகையில் இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும்ன்றதுக்காக சம்பாதிச்சோம்னு சொன்னோமானா அது வந்து தோஷமாக ஆகும். சரி, எத்தனை பேரால பகவத ஆராதனத்துக்கு என்ன நினைச்சுட்டு அதுக்காக எவ்வளவு சம்பாதிக்க முடியும், சம்பாதிக்கிறதுல என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்ட இந்த இடத்துல ஒரு விஷயம், நாம சம்பாதிக்கிறதுல ஒரு பகுதியாவது பகவத ஆராதனத்துக்கு, பகவத ஆராதனத்துக்கு, தர்ம காரியத்துக்குன்னு ஒதுக்கி வச்சு அந்த தர்ம காரியத்தை நாம பண்ணணும், அந்த பகவத ஆராதனம் பாகவத ஆராதனங்களை நாம பண்ணணும். இப்படி நாம பண்ணோம்னாக்க நாம ஆசிரம தர்மத்தையும் அனுஷ்டிச்சவராக ஆகிறோம். ஆசிரம தர்மன்றது கிரகஸ்தனுடைய தர்மம் என்ன, தன்னுடைய பசங்களையும் அம்மா அப்பாவையும் மனைவியெல்லாம் ரட்சணம் பண்றது கிரகஸ்தனுடைய தர்மம், அதுக்காக சம்பாதிக்கிறது, ஆகையெல்லாம் தர்மானுஷ்டானம் பண்ணினதா ஆறுது. தர்மானுஷ்டானத்தோட மாத்திரம் இல்லை, இவன் பகவதாராதனம் பாகவதாராதனத்திற்காக இதை பண்ணி அந்த சம்பாத்தியமா கணக்கு இருந்ததுனாக்க அதை கொண்டு நம்ம வந்து பகவதாராதனம் பாகவதாரதன் ஒரு ஒதுக்கி வச்சு அதை கொண்டு நாம் அந்த தர்மத்தையும் நாம் அனுஷ்டிச்சோம்னாக்க நம்ம சம்பாத்தியமே இது என்ன ஆகும்னா இது கர்மயோக ஸ்தானத்தில் வந்து இது நமக்கு மேல மேல எல்லா விதமான ஸ்ரேயஸையும் கொடுக்கும் என்று சாஸ்திரம் சொல்லிருக்கு. ஆகையால ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பைசா சம்பாதிக்க செய்யும் என்னுடைய சந்தோஷத்துக்காக என்னுடைய சுகத்துக்காகவே நான் சம்பாதிக்கிறேன்ற எண்ணத்தை விட்டுட்டு நான் எப்படி எல்லாம் சம்பாதிச்சோம்னாக்கா இன்னும் நிறைய பெருமாள் கைங்கரியம் பண்ண முடியும், பாகவத ஆராதனம் பண்ண முடியும், இன்னும் வேண்டினவாளுக்கு அதாவது பாத்திரமாக இருக்கிறவாளுக்கு தர்மம் பண்ண முடியும், அதுக்கு எனக்கு இந்த சம்பாதிக்கிற சாமர்த்தியம் எனக்கு இருக்கிறபடினாலும் இந்த சாமர்த்தியத்தை கொண்டு நான் சம்பாதிக்கிறேன், அதுவும் சாஸ்திரத்துல அங்கீகாரம் பண்ணினது, தவறான முறையில திருடு இல்ல, ஏமாத்து இல்ல, பிறர் கஷ்டப்பட்டு பிறர் துன்படும்படியாக காரியத்தை பண்ணிட்டு சம்பாதிக்கிறது இல்ல, ஜீவஹிம்ச பண்ணி சம்பாதிக்கிறது இல்ல, இப்படி எல்லாம் எந்தெந்த முறையில சம்பாதிக்க கூடாதுன்னு சாஸ்திரத்துல சொல்லியிருக்கோ அந்த முறைகள் எல்லாவற்றையும் தவிர்த்து நேர்மையான முறையில சம்பாதிக்க செய்யும் நம்மளுடைய எண்ணம் இப்படிப்பட்ட எண்ணத்தோட இருந்ததுன்னாக்க நம்மளுடைய சம்பாத்தியம் நாம தர்மானுஷ்டானம் பண்றதுக்கு பகவதாராதனத்துக்கு பாகவதாராதனத்துக்கு இதுக்கெல்லாம் உபயோகப்படுவதற்கு சௌகரியமாக இருக்கும்ன்ற எண்ணத்தோட ஒவ்வொருத்தரும் தன்னுடைய செயலை செய்யணும் என்பதுதான் கீதையிலையும் இந்த மனுஸ்மிருதி யாஜ்ஞவல்க்க ஸ்மிருதி போன்ற ஸ்மிருதிகள்ல மகர்ஷிகளும் சொல்லிருக்க அதை நாம் இப்ப பகிர்ந்து கொண்டோம். இந்த மாதிரி ஒரு மனசுல பக்குவம் மனசு ஒரு பக்குவம் நிலை உடனே வந்துருமா? இன்னைக்கு கேக்குறங்கோ கேட்ட உடனே நாளைக்கு நான் சம்பாதிக்கிறது எனக்காக இல்லை, பகவதாராதனத்துக்காக தான், பாகவதாராதனத்துக்காக தான், தர்மத்துக்காக தான் அப்படின்னு ஒருத்தர் நினைச்சுட்டு போகல. அந்த மனசு பக்குவம் வரணுமே அப்படின்னு இந்த மனசு பக்குவம் ஒரு நாள்ல வராது. இப்படிப்பட்ட சத்விஷயங்களை கேட்க கேட்க கேட்க கேட்க தான் அந்த மனசுலையும் பக்குவம் வரும். ஆகையால இந்த சத்விஷயங்களையும் கேட்டுண்டு நம்மளுடைய சம்பாத்தியத்துல ஏதோ ஒரு பகுதியாவது தர்ம காரியத்துக்கு போகும்படியாக நாம நடத்துவோம். Thank you.